ஸ்ரீமன்னூதனரங்கநாதராரப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதனலக்ஷ்மணாரதிரார் சம்ப்ராப்ததுரியாஸ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதனவாகதீசயமினம் பக்த்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீசயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் பிரம்மதந்திரஸ்வதந்திராஹரியம் வசாமஸ்வாத்மசம்பதம் யஸ்யவாக்வ்ருத்தி பர்யந்தாய திராட சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானன பத்த தீஹிக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சபாயை நமஹ. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகனால் அருளி செய்யப்பட்டதான சுதர்சனாஷ்டகம் என்கின்ற ஸ்தோத்திரத்திலே நாம் இன்று முதல் ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். நேற்றைய பொழுது முழுவதுமாக அவதாரிகையை அனுபவித்தோம். அவதாரிகைக்கு பிறகு இந்த முதல் ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். பிரதிபட்டஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷணா நிகம சத்தர்ம தர்ஷனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. பிரதிபட்டஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷணா நிகம சத்தர்ம தர்ஷனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. சுதர்சனாஷ்டகத்துல இந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். திருவாழி ஆழ்வானை ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது சுவாமி தேசிகன் சங்கத்திற்கு ஜெய கோஷம், எதிரிகளுக்கு அச்சம் தரக்கூடியவன், கல்யாண குணநிதி, சம்சார சாகரத்திலிருந்து நம்மை விலக்கி வைப்பவன், யார் திருவாழி ஆழ்வாரை ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்களுடைய பாபங்களை போக்குபவன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமான ஒரு பொருளை பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். பிரதிகூலங்கள், எத்தனையோ பிரதிகூலங்கள் வருது நமக்கு. சுவாமி தேசிகன் சொன்னா போல பிராபியசிய பிரம்மணோ ரூபம் அப்படின்ற ஸ்லோகத்துல பிராப்தி விரோதி அப்படின்னு அர்த்த பஞ்சகத்துல ஐந்தாவதாக ஒன்று சொல்லப்படுகிறது. எம்பெருமானை அடைய விடாமல் தடுக்கக்கூடியதான விரோதிகள் பலவிதங்கள்ல இருக்கு. கர்த்தா, கர்மா, கரணம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவா சாஸ்திரத்துல. விரோதிகள் மனிதர்கள் மூலமாகவும் விரோதம் ஏற்படலாம், சாதனங்கள் மூலமாகவும் விரோதங்கள் உண்டாகலாம். இப்படி பலதரப்பட்ட விரோதிகள் இருக்க, பிரதிகூலங்கள். அப்படிப்பட்ட பிரதிகூலங்களை போக்கடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவர் இந்த திருவாழி ஆழ்வான். திருவாழி ஆழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு திரு ஆயுதம். அப்படிப்பட்டவனை அர்ச்சா ரூபத்தில் நாம் ஆராதனம் பண்றோம். பல ஆயுதங்களை கொண்டு நம்முடைய பிரதிகூலங்களை போக்கடித்து அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முள் புகுத்துகின்றார் திருவாழி ஆழ்வான். கல்யாண குணநிதி சகல கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன், சம்சார சாகரத்தை போக்கடிக்கக்கூடியவன், சம்சார சாகரத்திலிருந்து நம்மை கரையேற்றக்கூடியவன். யஸ்ய நாதேன தைத்யானாம் சகோஷோ தார்தராஷ்டிரானாம் அப்படின்னு சொன்னா போல, இந்த சம்சார சாகரத்தை நம்மிடத்திலிருந்து விலக்கி வைத்து நாம் எல்லோரையும் கரையேற்றுபவதற்காக பல அவதாரங்களை எடுத்து நம்முடைய துக்கங்களை போக்கடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், ஜெகத்தினுடைய ஸ்திதிக்கு காரணமாக இருக்கக்கூடியவன், சுவாதீன த்ரிவித சேதனா சேதனன் சொல்லி சொரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதகான்னார். அவரே பெருமாளே சர்வ பாபேபியா மோக்ஷ ஈஷ்யாமி அப்படின்னு சொன்னார். நம்முடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடியவன். இந்த சுதர்சனாஷ்டகம் என்கின்ற ஸ்தோத்திரத்தில் எட்டு ஆயுதங்களை பற்றி வர்ணிக்கப்படுகிறது என்பது அவதாரிக்கையில நாம பார்த்த விஷயம். அந்த எட்டு ஆயுதங்கள்ல இங்கே சங்கத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. பெருமாள் மிக அழகாக பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கத்தை கையிலேந்தி நம்ம எல்லோரையும் ரட்சிக்கின்றார். அப்படிப்பட்ட சாஸ்திரைக சமதி கம்யன், அதாவது வேதத்தின் மூலமாக அறியப்படக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், வேதாதி பிராச்சீன சாஸ்திரங்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயங்களை நம்முள் புகுத்தி நமக்கு நல்வழி காட்டக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் இந்த சுதர்சனாழ்வான். சங்கு கொண்டு பாலனான துருவனின் கண்ணத்துல மெதுவாக ஸ்பர்சித்த பொழுது, அதாவது தொட்ட பொழுது, எப்படி அவனுக்கு ஞானோதயமானது ஏற்பட்டதோ அதுபோல எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய அனைவருக்கும் நல்ல ஞானமானது பிறக்கும் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு கருத்து. தன்யவாதங்கள். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.